ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿಣೇನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂ ತದ್ವಿತಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತಲಕ್ಷ್ಮಣಮುನೀಂದ್ರಕೃಪಾತ್ತಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಗ್ಮಸರಸೀರುಹ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತಯುಗ್ಮಕೃತಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧವೇದಾಂತಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀವಾಸಯೋಗೀಶ್ವರಗುರುಪದಯೋರರ್ಪಿತಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯಮುನಿ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀರಂಗೇಶ ಪದೇ ಸಮರ್ಪಿತ ಭರಂ ಶ್ರುತ್ಯಂತ ರಾಮಾನುಜ ಶ್ರೀ ಯೋಗೀಂದ್ರ ಗುರುತ್ತಮೇನ ಯಮಿನಃ ಶ್ರುತ್ಯಂತ ವಿದ್ಯಾತ್ಮನಃ ಪ್ರಾಪ್ತ ಶ್ರುತ್ಯ ಮದಂ ಸಯುಗ್ಮ ಹೃದಯಂ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜಾತ್ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಸ ಮುನೀಂದ್ರ ದೇಶಿಕಮಣಿಂ ಶ್ರೇಯೋ ನಿಧಿಂ ಸಂಶ್ರಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯತ್ಪದಾಂಬೋರುಹಧ್ಯಾನ ವಿಧ್ವಸ್ತಾಶೇಷಕಲ್ಮಷಃ ವಸ್ತುತಾಮುಪಯಾತೋಹಂ ಯಾಮುನೇಯಂ ನಮಾಮಿ ತಂ. ಇದುವರೆಕೂ ಆಳವಂದಾರ್ அருளிச் செய்த சதுஸ்லோகீன்ற நான்கு ஸ்லோகங்கள் பிராட்டிய பத்தி அப்படின்றத பார்த்துட்டு வர கிரமத்துல முதல்ல ரெண்டு ஸ்லோகங்கள் காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதிஹி அப்படின்ற முதல் ஸ்லோகமும், ரெண்டாவது ஸ்லோகமா இருக்கக்கூடிய எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மன இவ அப்படின்ற ரெண்டு ஸ்லோகத்தினால பிராட்டி இந்த இரண்டு விபூதிக்கும், அதாவது நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டத்திற்கும் லீலா விபூதியான இந்த லோகங்களுக்கும் பிரம்மாண்டங்களுக்கும் தலைவி என்பதை முதல் ஸ்லோகத்துல சொல்லி, இப்படி குணக்கடலா இருக்கக்கூடிய உன்னை எப்படிதான் துதிப்பதுன்னு கேட்டார் ஆளவந்தார் முதல் ஸ்லோகத்துல. ரெண்டாவது ஸ்லோகத்துல அதே ஆளவந்தார் சாதிக்கும் பொழுது, இப்படி இருக்கக்கூடிய உன் பெருமையை எம்பெருமானும் அறிய மாட்டான், நீனும் அறிய மாட்டாய், அதனால என்னால முடிஞ்ச அளவு நான் துதி பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஸ்லோகத்துல பிராட்டிய துதிச்சார். முதல் ஸ்லோகத்தினால பிராட்டிக்கு ஜெகத்காரணத்துவம், அதாவது பிராட்டியே எம்பெருமானை போல உலகிற்கு காரணம், எம்பெருமானோட சேர்ந்து இவ்வுலகங்கள் அனைத்தையும் படைப்பதற்காக சங்கல்பிக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபனிஷத் வரிகளை ஞாபகப்படுத்தித்து, மாயாவா ஏஷா நாரசிம்ஹி சர்வமிதம் சிர்ஜதி அப்படின்னு வேத வாக்கியம் நரசிம்ம தாபனிய உபனிஷத்துல இருக்கு. இப்படிப்பட்ட உபனிஷத் வாக்கியங்களை நன்றாக சொல்லும் வகையில இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான ஒரு பிராட்டியின் நிலை, அந்த நிலையை முதல்ல ஆளவந்தார் சாதிச்சுட்டு, அடுத்தது இப்படி நான் சொன்ன நிலைய நீங்கள் எதை கொண்டும் அசைத்து பார்க்க முடியாது, அதாவது நம்மால் வணங்கப்படுபவனாக இருக்கக்கூடியவன் திருநாரணனே, பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானே நம்மால் வணங்கப்படுபவன், அவனைதான் நாம சரணாகதி பண்ணணும், பிராட்டியோட சேர்ந்த பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும், பிராட்டி ரெக்கமெண்டேஷனுக்கு மாத்திரம் இல்ல, அதாவது புருஷகாரம் மாத்திரம் இல்ல, பிராட்டி உபாயமாகவும் திகழ்கிறாள் அப்படின்றத ரெண்டாவது ஸ்லோகம் மூலமா ஸ்தாபிக்கிறார். இப்ப மூணாவது ஸ்லோகத்துல பிராட்டிக்கு உபாயத்துவம், உபாயத்துவம்னா பிராட்டியே ஆறு, அதாவது வழி, பிராட்டியே நமக்கு எல்லாமுமாக இருந்து இந்த சரணாகதியை செய்வித்து நம்மை அனுகிரகம் செய்ய வேணும் அப்படின்றத பிரார்த்திக்கக்கூடிய மூணாவது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரக்ஷ்யதே நஷ்டம் பிராக் ததலாபத ஸ்திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் ஸ்ரேயோன ஹியரவிந்த லோச்சன மனஹ காந்தா பிரசாதாத்ருதே சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத் பசு நிருணாம் சம்பாவியதே கரிஹிச்சித்து அப்படின்னு சாதிக்கிறார். இன்னைக்கு நாம எடுத்துக்க போறது முதல் இரண்டு வரிகள், ஈஷத் துவத் கருணா நிரீக்ஷண சுதா சந்தூக்ஷணாத் ரக்ஷியதே நஷ்டம் பிராக் ததலாபதஹ த்ரிபுவனம் சம்ப்ரதி அனந்தோதயம். அதாவது இந்த லோகங்களுக்கு பிராட்டி கடைக்கண்ணால அழகா ஒரு பார்வை பார்க்கிறா, அதாவது அந்த பார்வை எப்படின்னா, நம்முடைய இவர்கள்லாம் நம்மோட குழந்தைகள்னு அம்மா எப்படி வந்து குழந்தைய பார்ப்பாளோ அந்த மாதிரி நம்ம மேல ஒரு கடைக்கண் பார்வையை பார்க்கிறான். அந்த கடைக்கண் பார்வையை தான் கட்டாட்சம் கட்டாட்சம்னு இவா சொல்லுவா சம்பிரதாயத்துல. அது கட்டாட்சம், அதாவது பிராட்டியினுடைய பார்வை, கடைக்கண் பார்வை நம்ம மேல அப்படியே பரவறது. அந்த பரவுகின்ற கட்டாட்சத்தை எப்படி சொல்றார் அப்படின்னா, இது முன்னாடி ஒரு காலத்துல கிடைக்காம இருந்தது, கிடைக்காம இருந்த போது எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ அதே போல கிடைச்ச உடனே அது பன்மடங்க பெருகித்து அப்படின்ற. இது என்ன சுவாமி என்ன விஷயம் அப்படின்னா, இது இந்த கதையை உங்களுக்கு தெரியணும்ன்றதுனால இந்த கதையை முதல்ல சொல்றேன். அதாவது முன்பொரு காலத்துல நடந்த இந்த விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுண்டா, இத சுவாமி தேசிகனும் ஸ்ரீஸ்துதி ஸ்ரீஸ்துதின்னு மகாலட்சுமி மேல பண்ண தனி ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்துல அக்ரே பர்து சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷன்னாம் அம்போராசேர் அதிகத சுதா சம்ப்ளவாதுத்திதாந்துவம் புஷ்பாசார ஸ்தகித புவனை புஷ்கலாவர்த்தகாத்யை கிளிப்தாரம்பாஹ் கனக கலசைஹி அப்யசிஞ்சன் கஜேந்திராஹா அப்படின்னு சாதிச்சிருக்கேன். என்ன நடந்தது அப்படின்னா, தேவேந்திரன், தேவேந்திரன்னா இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன், இந்திரனுக்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்கும் அப்படின்ற அந்த செருக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நமக்கே ஒரு ஆதிபத்தியம் கிடைச்சதுன்னா அது மேல நமக்கு ஒரு தனியான ஒரு அந்த ஒரு செருக்கு வந்துடுறது. ஏன்னா அவன் பிரகிருத்தில தானே இருக்கான், அதாவது நம்ம போலதான் இந்திரனும். நான் ஏற்கனவே இதை முன்னாடியே அப்படின் சொல்லியிருக்கேன், இந்திரன் சந்திரன் சிவன் பிரம்மா இதெல்லாம் ஒரு போஸ்டோட பேர். அப்ப இந்திரன்ற போஸ்டில் இருக்கக்கூடியவருக்கு கர்வம் இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம் அதீத ஐஸ்வர்யம், அதாவது எண்ணிலடங்கா பணம், எண்ணிலடங்கா செல்வம், இதனால மிகுந்த கர்வம் கொண்டிருந்தான். பணமும் அதிகாரமும் ரெண்டும் சேர்ந்து இருந்தது பகவான அப்பப்ப மறக்க செஞ்சிடும். அதனாலதான் குந்தி தேவியானவள் எம்பெருமான் கண்ணனிடம் எனக்கு எப்பவும் கஷ்டத்தை கொடுத்துட்டே இரு அப்படின்னு கேட்டா. ஏன்னா அப்பதான் உன்னை ஞாபகம் வச்சுட்டே இருப்பேன், நமக்கு கொஞ்சம் சுகம் வந்தாலும் எம்பெருமான மறந்துடுவோம், பெருமாள்கிட்ட சுகத்துக்காக பிரார்த்திப்போம், பிராட்டி கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்போம், கேட்டதுக்கு அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவளை நினைக்கிறதையே மறந்துடுவோம். இதுல இந்த ஆசை வந்து இது மேல வந்துடும். ஒரு கார் கேட்கறோம், ஒரு பைக் கேட்கறோம், எத்தனையோ விஷயங்கள் கேட்கறோம், அதெல்லாம் வந்து நஸ்வரங்கள். அதாவது நஸ்வர பலனான்னு பார்த்தா, நஸ்வரம்னா அழியாததான்னு பார்த்தா, அழியாததா, இதெல்லாம் அழியக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அதாவது அழியக்கூடிய பலன்களை கேட்டு அதை பெற்ற உடனே ஒரு கிருத்தஜத்தை ஒரு நன்றி கடனாவது செலுத்தினோமா பெருமாள்டா, ஆஹா நின்தாண்டாப்பா கொடுத்த, உனக்கு இதுக்கு என்ன கைமாறு செய்யறதுனே தெரியாதுன்னு என்னைக்கும் யாரும் சொல்லி கேட்டதே இல்லை. பெருமாள்கிட்ட பூர்வம் தான் சொல்றவே தவிர உத்தரத்துக்கிட்ட போறதே இல்லை. பெருமாள் பண்ணி கொடுக்கறதோட சரியில்லை இருக்க. ஆனா அப்படி நாமெல்லாம் கிருத்தஜத்தை அதாவது நன்றி மறந்தவர்களா இருக்கவே கூடாது. இப்படி செல்வமும் அதீத அதிகாரமும் இருக்கக்கூடிய இந்திரனானவன் பிராட்டியினுடைய கடைக்கண் பட்டவன் தான். அதனாலதான் அவன் அந்த பதவியில இருந்துருக்கான். பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லாத ஒருத்தருக்கும் செல்வமோ பதவியோ கல்வியோ இதெல்லாம் ஒழுங்கா கிடைக்காது. இது அடியன் சொல்லல, லோகத்துல எல்லாருமே சொல்ற வழக்கம்தான். லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது எல்லாரும் ஒத்துண்ட விஷயம். அதாவது லக்ஷ்மியினுடைய இருப்பு, அதாவது மகாலட்சுமியினுடைய இருப்பானது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் என்ன நடக்கிறது அப்படின்னா, அவர்களுக்கு செல்வம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கு. அவர்கள் என்றைக்கும் நன்றாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி செல்வத்தை வேணும்னா யார்கிட்ட கேட்கறா, லக்ஷ்மி கிட்டதான், மகாலட்சுமி கிட்டதான் கேட்கறா. அப்ப அப்படிப்பட்ட மகாலட்சுமி நமக்கு செல்வத்தை மாத்திரம்தான் கொடுப்பாளா, அதாவது அழியக்கூடிய செல்வம் சுவாமி, இந்த லோகத்துல அடிவற்ற பெரும் அந்த வாழ்ச்சியா இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தையே தரத்து காத்துட்டு இருக்காவ எம்பெருமானோட சேர்ந்து. நாம என்னடா அழியக்கூடிய இந்த விஷயத்தை கேட்கறோம், ஆனாலும் பிராட்டி அதையும் மாட்டேன்னு சொல்றதே இல்லை. இந்த குழந்தை ஏதோ கேட்கறதுன்னு முதல்ல இதை கொடுத்து ருசியை காமிச்சுட்டோ, அப்புறம் இதை விட பெரிய சொத்து உனக்கு காத்துட்டு இருக்குன்னு நமக்கு கண்ணை காமிச்சு விடுற மாதிரி அந்த வைகுண்டத்தையும் காமிப்பா. இப்ப இந்த கதைக்கு வருவோம். இந்திரன் என்ன பண்ணா, இப்படி ஒரு தரம் துர்வாச மகர்ஷிக்கு பிராட்டியினுடைய அனுகிரகமான ஒரு மாலை கிடைத்தது. அதாவது உயர்ந்த பொருள் உயர்ந்தவர்கள் கிட்ட இருக்கணும்னு ஒரு பிராட்டி முன்னாடி ஒரு அப்சரஸ், அப்சரஸ்னா நாட்டியமாடக்கூடிய ஒரு பெண் வந்து நாட்டியமாடி பிராட்டியினுடைய அனுகிரகமாக பிராட்டியினுடைய மாலையை வாங்கி கொண்டாள். இன்னைக்கு கூட நம்ம கோவில்கள் எல்லாம் போய் பெருமாள் பிரசாதமா பிராட்டி மாலையோ இல்ல புஷ்பமோ கொடுத்தா அதை கண்ணில் ஒத்திண்டு அதை ஜாக்கிரதையா வச்சுக்கணும், அதை கீழே வைக்கிறது கால் பட வைக்கிறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவமரியாது. அப்படிப்பட்ட அவமரியாதை பண்ணா என்ன நடக்கும்னு இந்த கதை சொல்றது. அதுக்காக தான் இந்த கதையை இந்த ஆளவந்தார் இதுல வச்சுட்டு, இப்படிப்பட்ட அவமரியாதை நடந்ததாலும் கூட பிராட்டி திருப்பி அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணான்றத காண்பிக்க போறான். அப்படி அந்த மாலையானத அந்த அப்சரஸ், அதாவது அந்த ஒரு பெண்ணானவள், நடனமாடும் பெண்ணானவள், இது என்ன விட உங்ககிட்டதான் மகரிஷி இருக்கணும்னு சொல்லி துர்வாச மகரிஷி கிட்ட கொடுத்தார். துர்வாச மகரிஷி என்ன பார்த்தார், சரி இது ஒரு ஆச்சரியமாக இந்திரன் கிட்ட இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், அவன் தான் மூ உலகையும் காத்துண்டு ஆண்டு இருக்கானே, அதனால அவனுண்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்திரன் ஐராவதம் ஐராவதம்ன்ற வெள்ள யானை மேல வந்திருந்தான். வெள்ள யானை மேல செருக்கோட வந்திருந்த, அதாவது ரொம்ப கர்வத்தோட வந்திருந்த இந்திரன்ட்ட பிராட்டியினுடைய மாலையை கொடுத்தான். இந்திரன் அதை வாங்கிண்டு அந்த யானை மேல வைக்க அந்த யானை அதை என்ன பண்ணிடுத்தோ, அது ஏதோ குத்துறதுன்னு சொல்லி அதை எடுத்து கீழே போட்டு நசுக்கிடுத்து. பிராட்டியினுடைய மாலை நசுக்கப்பட்டது. இதை பார்த்துட்டே இருந்த துர்வாச மகர்ஷிக்கு அதீத கோபம் வந்தது. எவ்வளவு பெரிய பொக்கிஷம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியமான பொக்கிஷம் உனக்கு கிடைச்சது, ஆனா நீ அந்த என்ன பண்ண, அந்த பொக்கிஷத்தை உன்னுடைய செருக்குனால என்ன பண்ணிட்ட, கீழே போட்டு அத மிகவும் ரொம்ப துச்சமா நினைச்சுட்ட இல்லையா. துச்சமா நினைச்சதுனால இந்த மொத்த மூன்று லோகங்களும் பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாமல் போவது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி அவர் சபிச்ச உடனே அவ்வளவுதான், எல்லா கலை இழந்தது, எப்பவும் போல இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் நொடிந்தன, எந்த செல்வமும் இல்லாம போயிடுத்து. இந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்ப கஷ்டப்பட்ட போதுதான் இந்த பார்க்கடலை கடையக்கூடிய படலம் நடந்தது. பார்க்கடலை கடைஞ்சு அதிலிருந்து ஒவ்வொன்றாக வெளியில வர ஆரம்பிச்சது. பெருமாளும் கூர்மாவதாரம், கூர்மாவதாரம்னா ஆமையாக அப்படி ஒரு அவதாரம் எடுத்து இந்த மலையெல்லாம் தாங்கினர். யாருக்காக, பக்தாளுக்காக தான். அதாவது பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாயனு நிருசிம்மாவதாரத்துல நிருசிம்மன் எதற்காக அவதரிச்சான்னு சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது, அந்த பக்தன் பக்தனான பிரகலாதனுக்காக எம்பெருமான் தூணை பிளந்து வெளியில வந்தார். அதற்கு முன்னாடி இந்திரன் இப்படி பிரார்த்திச்சென்றான், மூ உலகங்களும் இப்படி கலை இழந்து விட்டன, அதனால எங்களுக்கு அதை திருப்பி அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சென்றான். அந்த பிரார்த்தனைக்கு இணங்க பெருமாள் வந்து திருப்பி பிராட்டி வந்து வெளியில வந்தாதான், பிராட்டி அனுகிரகம் இருந்தாதான் இவ எல்லாருக்கும் திருப்பி அதெல்லாம் கிடைக்கும், அதனால பிராட்டி அனுகிரகத்தை வேணும்ன்றதுனால அந்த மந்திர மலையை போட்டு பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சா. அதிலிருந்து ஒவ்வொரு பொருட்களாக வெளியில வந்தது. அதுல மகாலட்சுமி ஆனவள் தோன்றினாள். மகாலட்சுமி தோன்றின உடனே இந்த மூ உலகங்களும் திருப்பி அவளுடைய கடைக்கண் பார்வைக்கு இலக்காச்சு. அப்ப இந்திரன் திருப்பியும் துதிக்கலானான். இந்திரன் துதிச்ச உடனே மிகவும் சந்தோஷப்பட்ட பிராட்டி திருப்பியும் இந்திரனுக்கு அந்த அழிந்த ஐஸ்வர்யங்கள் அத்தனத்தையும் திருப்பி அனுகிரகம் பண்ணான். இதை சொல்லும் பொழுது வேத வாக்கியம் ஒன்றுதான் ஞாபகம் வருகிறது. அதாவது ஸ்ரீ சூக்தம் ஸ்ரீ சூக்தம்னு மகாலட்சுமிய பத்தி சொல்லக்கூடிய ஒரு சூக்தம் இருக்கு. அதுல ஒரு மந்திரம் வருது, சந்திராம் பிரபாசாம் யசசா ஜுவலந்தீம் ஸ்ரீயம் லோகே தேவ ஜுஷ்டாம் உதாராம் தாம் பத்மினி மீகும் சரணமகம் பிரபத்யே அலக்ஷ்மீர் மே நஷ்யதாம் துவாம் பிரணே அப்படின்னு அந்த மந்திரம் சொல்றது. இந்த மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, பத்மினி அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரைப்பூவில் தனக்கு இருப்பிடமாக கொண்ட மகாலட்சுமி தாயாரே, பெருந்தேவி தாயாரே, அதாவது உன்னை நாங்கள் சரணாகதி செய்கிறோம். பிரபத்யே அப்படின்னா வெறும நினைச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்ல, சரணாகதி செய்கிறோம், உன்னை சரணம் அடைகிறோம், நீ என்ன பண்ணணும், அலக்ஷ்மீர்மே நஷ்யதாம், அதாவது கெட்டதாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது எதெல்லாம் வந்து நமக்கு சேராதோ, எதெல்லாம் துர்பாகியங்களோ, எதெல்லாம் கஷ்டங்களோ, அதை எல்லாத்தையும் போக்கி நல்லவற்றை அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு இந்த வேத வாக்கியம் சொல்றது. இந்த வேத வாக்கியத்துக்குத்தான் இன்னைக்கு இந்த பொருள். அதாவது இதுக்கு என்ன சொன்னார், ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரக்ஷதே, அதாவது இப்ப, அதாவது இப்ப சம்பிரத்தினா இப்பொழுது தேவரீருடைய அழகான பார்வை, ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண, அதாவது கருணை ததும்பிய பார்வையா, பிராட்டிக்கு கோபமே வராது. அப்ப நீங்க உடனே கேட்கலாம், அப்ப பிராட்டிக்கு கோபம் வராம எப்படி வந்து இந்த மொத்த உலகமும் மூன்று லோகமும் இப்ப சொன்ன கதையில வந்து இருட்டா முழுகி போச்சு, எல்லா அதாவது அவட்ட இருந்த அத்தனை சொத்தும் வெல்த் எல்லாம் போயிடுத்து, இந்திரன் வந்து இப்படி கஷ்டப்பட்டான்னா பிராட்டி கோபப்படல. அந்த இடத்துல பிராட்டி கோபப்படாத, பிராட்டி உபேக்ஷ பண்ணிட்டாள், உபேக்ஷனா அகன்று விட்டாள், தன் பார்வையை அகற்றி கொண்டு விட்டாள். பாருங்க, பிராட்டி கோபப்பட்டான்னா அவ்வளவுதான், கோபப்பட்டா ஒன்னும் கதியே கிடையாது. ஏன்னா ராமாயணத்துல கூட பிராட்டி வந்து இந்த மாதிரி வந்து கோபப்படக்கூடாதுன்னு தான் வந்து ஹனுமாருக்கே சொல்றான். அதாவது ஹனுமாரானவர் இது ஏற்கனவே இந்த இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். அதாவது ஹனுமாரானவர் மிகவும் கோபம் கொண்டு இந்த ராவண சம்ஹாரத்துக்கு அப்புறம் எல்லா ராட்சசிகளையும் அழிக்கணும்னு அவர் வர, அப்ப பிராட்டி தான் அருண், அதாவது அருப்பார்வைன்றது அவ்வளவு, அந்த அருப்பார்வையில நாம நினையணும்ன்றதுனால ஆளவந்தார் இப்படி ஸ்தோத்திரம் பண்ற. அந்த அருப்பார்வைக்குள்ள சக்தி என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அத்துணை தவறான எண்ணங்களையும் அத்தனை துக்கத்தையும் போக்கி நம்ம எல்லாரையும் சரி பண்ணக்கூடியது அந்த அருப்பார்வை அப்படின்றத சொல்லணும். அதனாலதான் இவர் என்ன சொன்னார், அதாவது தாயாரானவள் இந்த லோகத்துல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாத இருப்பாளோ, இது ஹனுமார்ட்ட மாத்திரம் பிராட்டி கேட்டதில்லை, போன ஸ்லோகத்துல அடியன் சொன்ன மாதிரி பட்டர் பெருமாளை பார்த்தும் பிராட்டி இதே கேள்வி கேட்கிறான்ற. பிராட்டி யாரை பார்த்தாலும் இந்த கேள்விதான் கேட்பா போல இருக்கு. ஏன்னா அவளுக்கு அருள் பண்ணலன்னா அப்புறம் நாம எதுக்கு இங்க இருக்கோம், நாம தான் பரமாத்மான்னு ஆயிடுத்து, பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் பரமாத்மா. அப்ப அப்படிப்பட்ட நாம இவாளுக்கு அருள் பண்ணலன்னா எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், அவ தப்புதான் பண்ணிருக்கா, அந்த தப்ப மன்னிக்க கூடிய இடத்துல நாம இருக்கோம். பிராட்டிக்கு மன்னிப்புன்றதே வந்து எப்படின்னா, எம்பெருமானுடைய கோபத்தை அவனண்டேந்து குறைச்சு நம்மளை எல்லாம் மன்னிக்க செய்து நமக்கு வந்து அந்த சரணாகதியினால எம்பெருமான் மன்னித்த உடனே அந்த சொத்து தானா கிடைச்சிட போறது. இது லோகத்திலேயே நடக்கிறது தானே. அதாவது அப்பா பையன் மேல கோச்சுட்டு இருக்கலாம், அம்மாவுடைய சிபாரிசும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அந்த சொத்தை திருப்பி அந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்றா. அந்த குழந்தை எப்ப அனுகிரகம் பண்ணுவானா, அந்த குழந்தை எப்பவும் கோச்சுட்டே இருந்தா அனுகிரகம் இல்ல, அந்த குழந்தை தப்ப திருத்தி மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி நாம தப்ப திருந்தி மன்னிப்பு கேட்கறது தான் சரணாகதி. சரணாகதி சரணாகத்தின்னு ஏதோ சொல்றானே, சரணாகத்தினா என்ன, பிரபத்தினா என்ன அப்படின்னா, ரொம்ப சுலபம். என்னன்னா, நாம் செய்த தவறிற்கு, அனாதியாக செய்த தவறிற்கு நாம பெருமாள்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்கிறோம். அப்படி மன்னிப்பு கேட்கும் பொழுது எம்பெருமான் மனமிறங்கி அந்த பிராட்டியின் சொற்கேட்டு மனமிறங்கி நமக்கு அனுகிரகம் பண்றான் அப்படின்றது சொல்லப்படுறது. பிராட்டிக்கு ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. ஸ்ரீனாலே பிராட்டின்னு அர்த்தம். அப்ப அந்த ஸ்ரீன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ருணாதி நிகிலான் தோஷான் அப்படின்னு வியுத்பத்தி. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஸ்ரீ அப்படின்னா ஸ்ருணாதி நிகிலான் தோஷான், அனைத்து தோஷங்களையும் போக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் பிராட்டிக்கு. அப்படிப்பட்ட பிராட்டியானவள், அதாவது ஆழ்வார் சொல்லலையா, வேறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படின்னு நம்மாழ்வார் சாய்க்கிறார் இல்லையா. அப்படி ஒரு வினையை தீர்க்கக்கூடிய அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சமானது நம்ம வினையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கதையை இங்க ஞாபகப்படுத்துறார். என்னன்னா, அந்த அருட்பார்வை ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுபா சந்துக்ஷணாத்து, அப்படி எங்க மேலெல்லாம் அது பரவணம், எங்க எல்லார் மேலையும் அந்த ஒளி கீற்றானது பரவணம். ஏன் பரவணம்னா, நீந்தான் இந்த எல்லா லோகங்களுக்கும் தலைவியா விளங்குற, நீந்தான் எல்லா செல்வத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடியது இந்த பிராட்டி தான். அப்ப இந்த செல்வங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியை பிரார்த்திச்சாலே ஒழிய நமக்கு இந்த செல்வமெல்லாம், அதாவது இந்த செல்வம்னா நான் இப்ப அடியன் சொல்றது வந்து நிரந்தர செல்வமா இருக்கக்கூடிய அந்த சீவைகுண்டம் கூட பிராட்டி கேட்டாதான் கிடைக்கும். அப்ப நிரந்தர செல்வமே கிடைக்கும் பொழுது இந்த அல்பம் எல்லாம் கிடைக்காமல போயிடும். நம்ம இதை யோசிக்கணும். அதாவது ஒருத்தர் நமக்கு 1000 ரூபாய் ஒருத்தர் தரேன்ற, சுவாமி 1000 ரூபாய் தரேன்றவர்கிட்ட போய் எனக்கு 10 ரூபாய் கொடுப்பேலான்னு யாரா கேட்பாடா லோகத்துல, உனக்கு 1000 ரூபாய் நான் தரேன் காத்துட்டு இருக்கேனே. அதே மாதிரிதான் பிராட்டி பெரிய செல்வமா இருக்கக்கூடிய நிரந்தரமாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தையே நமக்கு தரத்து காத்துட்டு இருக்கா. இது ஒண்ணு இல்ல, இது ஒரு அல்பமான செல்வம், இதை கொடுக்க மாட்டாளன்னு நிச்சயமாக அனுகிரகம் செய்வாள். அப்படி செய்யறதுக்குதான் காத்துட்டு இருக்கா. அதனால பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ற. இப்படி நஷ்டம் பிராக்கு, முன்னாடி ஒரு காலத்துல ததலாபதா தத்து அலாபதா, அலாபதானா நஷ்டம் அடைஞ்சுடுத்து. எது நஷ்டம் அடைஞ்சுடுத்துனா, பிராட்டியினுடைய கடாட்சம் நஷ்டமடைந்தது. அதாவது அவளுடைய கடைக்கண் பார்வை, அவள் முழு பார்வையும் கூட பார்க்கல சுவாமி, கடைக்கண்ணால பாக்கறா, அந்த கடைக்கண் பார்வை இல்லாம போயிடுத்து. அப்படி இல்லாம போன உடனே என்னாச்சு, திரிபுவனம் அந்த மூணு உலகங்களும் நஷ்டமடைந்தன. சரி, நட்டம் அடைந்ததுக்கு அப்புறம் பிராட்டியினுடைய அனுகிரகம் இப்ப கிடைச்சுடுத்தே அப்படின்னு ஆளவந்தார் சாய்க்கிறார் இல்லையா. கருணா நிரீக்ஷண, அதாவது அருட்பார்வையானது பரவின உடனே என்னாச்சு அப்படின்னா, அந்த அருட்பார்வை பரவின உடனே அனந்தோதயம், அதாவது முடிவற்ற செல்வமானது அந்த அந்த இந்திரனுக்கு வர ஆரம்பிச்சது. உடனே இந்திரனும் ரொம்ப அழகா ஸ்தோத்திரம் பண்ணறானான், பிராட்டி ஆத்ம வித்யாச்ச தேவித்வம் விமுக்தி பலதாயினி அப்படின்னா, அதாவது பிராட்டி என்றோ எல்லாருக்கும் பரமானுகிரகம் செய்பவள், அதாவது பிராட்டி தான் மோட்சத்தை அளிப்பவள், ஆத்ம வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரணாகதி சாஸ்திரம் அதை நன்றாக நமக்கு தெளிய பண்ணி நம்ம எம்பெருமான் திருவடிகளில் சேர்ப்பிப்பவள் இப்படின்னு ஸ்துதி பண்ணலானா இப்படின்னு. இதுக்கு ஒரு இந்திர கிருத்த ஸ்ரீ ஸ்துதினே பேர் இப்ப அடியன் சொன்னதெல்லாம் எங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். எல்லாம் எங்க இருக்குன்னா அழகாக ஸ்ரீ விஷ்ணு புராணம், அதாவது ஆளவந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம்ன்ற ஒரு ஆச்சரியமான கிரந்தத்தை சொல்ற. அதாவது எப்படிப்பட்ட பிராட்டினா, சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த மகர்ஷியான பராசர மகர்ஷி தெளிவாக எது கொள்கையோ, எது வேதத்தின் கொள்கையோ, அந்த கொள்கையை எடுத்து காண்பித்தார். தத்வேன எஸ் சிதச்சிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீர் உதாரகா, எதை அடைய வேணும், அதற்கு என்ன வழி, இது அனைத்தையும் நன்றாக அலசி ஆராய்ந்தார் பராசர மகர்ஷி. அப்படிப்பட்ட பராசர மகர்ஷி தஸ்மை நமோ முனிவராய பராசராய, அப்படி புராண ரத்னம், புராணங்களுக்கெல்லாம் தலை வைத்தார் போலே இருக்கக்கூடிய புராணமாம் ஸ்ரீ விஷ்ணு புராணம். அந்த விஷ்ணு புராணத்துல இந்த கதையும் சொல்லப்பட்டு நடந்த விஷயமும் பதிவு பண்ணப்பட்டு இந்திரன் செய்த ஸ்துதி, அதாவது இந்திரன் என்ன ஸ்துதி பண்ணான் அப்படின்றதும் செய்யப்பட்டிருக்கு. அப்பதான் தேசிகன் சாதிக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னா, அக்ரே பர்த்துஹு சரசிஜமயே பத்ரபீட்டே நிஷன்னா, அதாவது பத்ரபீட்டம், பத்ரபீட்டம்னா ஒரு ஆச்சரியமான பிராட்டி அமரக்கூடிய உயர்ந்த பீட்டத்துல பிராட்டி அமர்ந்தாள். பத்ரபீட்டே நிஷன்னாம் அம்போராசேர் அதிகத சுதா சம்ப்ளவாதுத்திதாந்தம், அதாவது பிராட்டிக்கு அபிஷேகம் நடக்க போறது. அபிஷேகம் நடக்கணும்னா உயர்ந்த வஸ்துக்களால இல்லையா நடத்தணும், அதாவது பிராட்டி நமக்கு கொடுத்த எல்லா, ஏன் நாம வந்து பெருமாளுக்கு வந்து உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறோம்னா, அப்ப தாழ்ந்த விஷயங்கள்லாம் சமர்ப்பிக்க கூடாதான்னு கேட்க வேண்டாம். நீங்க எல்லாம் உயர்ந்த விஷயமே அவாழ்துன்னு ஆயிட்டக்கு அப்புறம் தாழ்ந்த விஷயம் எல்லாம் அவாழ்துன்றது ஸ்பட்டமா தெரிஞ்சுடுறது இல்லையா. அதனாலதான் எப்படி கண்ணன் கீதையில சொல்லும் பொழுது, எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பித்தே ஆக வேணும், சமர்ப்பித்து அதை வந்து நீ எடுத்துக்கொண்டா அதுக்கு சாத்வீகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்களா. அத போல பிராட்டிக்கு எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும்ன்றது நன்றாக தெரிய வருது. அதனால இங்க இந்திரனானவன் இப்படி ஸ்துதி செய்யலானான். ஏன்னா அவன் வாக்கு, அதாவது அடியன் முன்னமே சொன்னேன் இல்லையா, மனோ வாக் காயைகி, அதாவது மனசு வாக்கு இந்த உடம்பு எல்லாமே பிராட்டியை நோக்கி ஸ்துதி பண்றது. மனசுனால மிகவும் சந்தோஷம் அடைந்தான் இந்திரன். ஏன் அப்படின்னா, திருப்பி அனந்தோதயம், அதாவது இந்த அனைத்து செல்வமும் பன்மடங்காக மீட்டுக் கொடுக்கப்பட்டது. அதாவது முன்னாடி இருந்ததை விட பிரமாதமான ஐஸ்வர்யம் இப்ப வந்துருத்தோம். முன்னாடி இருந்த ஐஸ்வர்யம் இல்ல, இப்ப ஐஸ்வர்யம் பன்மடங்காக பெருகித்து, அப்படி பன்மடங்காக பெருகின உடனே பிராட்டி வந்து இந்த பத்ரபீட்டத்தில் அமர்த்தப்பட்டு அழகாக அபிஷேகம் செய்யப்பட்டாள். எப்படி அப்படின்னா, இந்த ராமாயணத்துல சொல்லும் பொழுது ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்லப்படும், அதாவது பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அப்படின்னு ராமாயணத்துல. ததா ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நிவேசயத்து அப்படின்னு ஸ்லோகம். அதனால ராமனை ரத்னமயமான பீட்டத்தில் பிராட்டியோடு அமர்த்தி சீதா பிராட்டியோடு அபிஷேகம் நடந்தது, பட்டாபிஷேகம். அதுபோல இங்க அழகாக புஷ்கலம் ஆவர்த்தகம், அதாவது புஷ்கலாவர்த்தகாத்யீகின்னு சொல்றாரு இல்லையா, அவ்வளவு அழகான மேகங்கள் எல்லாம், அதாவது அழகான அப்படி நீரை வைத்துக் கொண்டிருக்கிற மேகங்கள் எல்லாம் தோன்றி அழகாக கஜேந்திரங்களா இருக்கக்கூடிய எட்டு கஜங்கள், அதாவது எட்டு திக்குக்கு, அதாவது எட்டு திசைகளுக்கு எட்டு யானைகள் இந்த உலகத்தை தாங்கிறதுன்னு சொல்லப்படுறது. அப்படி அந்த அஷ்டதி கஜங்கள் அனைத்தும் பிராட்டிக்கு தங்க குடத்தில் அபிஷேகம் செய்தன அப்படின்னு சொல்லப்படுறது. இத விஷ்ணு புராணம் பதிவு பண்றது. கங்காத்யாஹா சரிதஸ்தோயைஹி ஸ்நானார்த்தம் உபதஸ்திரே திக்கஜா ஹேமபாத்திரஸ்தம் ஆதாய விமலம் ஜலம் அப்படின்னு ரொம்பவும் பாவனமான கங்கையின் புனிதமாய காவிரி நடுவுபாட்டுன்னு சொல்றா போல, கங்கை என்ன காவிரி என்ன, புண்ணிய நதிகள் இருந்து தீர்த்தமானது வரவழிக்கப்பட்டு அந்த தீர்த்தங்களை கொண்டு இந்த கஜேந்திரங்கள், அதாவது இந்த எட்டு யானைகள் அழகாக பிராட்டிக்கு. அதனால்தான் இப்ப கூட நீங்க பெருமாள் சன்னதிகள்லாம் போய் சேவிச்சேன்னா ரெண்டு பக்கம் யானை இருந்து அந்த குடத்துல அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், நித்தியமே பட்டாபிஷேகம் பண்ண திருக்கோலத்திலேயே இருக்கான். அதனால்தான் சுவாமி இங்க சாய்க்கும் பொழுது சுவாமி தேசிகன் அபியசிஞ்சன் கஜேந்திராஹா, எப்பொழுதும் அபிஷேகம் ஆயிண்டே இருக்க மாதிரி ஒரு பதத்தை போட்டிருக்கேன் அபியசிஞ்சன் அப்படின்னு. அப்படி ஒரு அபிஷேகத்தை பண்ணி வைத்தது. இதனால விஷ்ணு புராணத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, பிராட்டியினுடைய அனுகிரகம் ஒருவனுக்கு இல்லையே என்றால் அவனால இந்த சம்சாரத்தை தாண்ட முடியாது அப்படின்னு தெரியுது. அதனாலதான் அழகா சொல்லும் பொழுது லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே, பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானே பரமாத்மாவானவன் அனைத்து சித்தாந்தங்களும் ஒத்துக்கொண்டு இந்த பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானை அடைய வேணும்னு சொல்லித்து, அதனால நாம சரணாகதி பண்ணும் பொழுது வேத மந்திரத்திலையும் சந்திராம் பிரபாசாம் யசசா ஜுவலந்தின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரமானது பிராட்டியோட சேர் பிராட்டி கிட்ட நாம செய்யக்கூடிய சரணாகத்திய தனித்தே அழகாக சொல்லித்து, தாம் பத்மினீமீம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு பிராட்டி கிட்ட நாம சரணாகதி பண்ணணும்னு சொல்லித்து, இப்படி பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்ட ஆச்சரியமான செல்வத்தை இந்திரன் திருப்பி அடைந்த பிரகாரம் அதை விட ஆச்சரியமா இருந்தது. அதாவது முன்னம் அடைந்ததை விட பன்மடங்கான செல்வத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால இப்ப நாம என்ன கேட்கணும் அப்படின்னா, பிராட்டி கிட்ட நமக்கு பன்மடங்கு செல்வத்தை கேட்கக்கூடாது. பிராட்டி கிட்ட பன்மடங்கு செல்வம் கேட்டா நிச்சயமா கொடுப்பா, லட்சுமி கடாட்சம் நிச்சயமா எல்லாருக்கும் உண்டு. ஆனாலும் பிராட்டி கிட்ட அழியாத செல்வத்தை நாம எல்லாம் கேட்கணும். அப்படிப்பட்டது எம்பெருமானாலேயும் பிராட்டியினாலேயும் கொடுக்கப்பட போறது. அதை வந்து நாம எதுக்காக பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றோம், பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாள் பிராட்டி பெருமாள் திருவடியில அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், இத்துணை நாளாக நான் செய்த அபராதங்களை மன்னித்து அருள வேணும் அப்படின்னு பெருமாள் பிராட்டியினுடைய திருவடியில சரணாகதி பண்ணார் ராமானுஜர். அதனாலதான் தத்பாதார விந்தயுகலம் சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சாதிச்ச. அதனால சரணாகதியை பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் திருவடிகள்ல செய்யணும்னு சொல்லிட்டு, அடுத்த உபன்யாசத்துல அடுத்த ரெண்டு வரியினால சரணாகதி தத்துவம் மிகவும் அழகாக விளக்கப்படுகிறது. இன்னும் சரணாகதி தத்துவத்தை பத்தி, அதாவது வைணவர்கள் சரணாகதி பிரபத்தின்னு சொல்லக்கூடியது என்ன, ராமானுசரானவர் எப்படி பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணார், இன்னும் இந்திரன் எவ்வாறெல்லாம் விஷ்ணு புராணத்தில் பிராட்டியை குறித்து துதித்தான் அப்படின்றத எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் சாதிச்ச ஸ்ரீஸ்துதியை கொண்டு, அதே நேரத்துல பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்தியை கொண்டு அடுத்த உபன்யாசத்துல ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரக்ஷியதே நஷ்டம் பிராக் ததலாபத திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் இந்த ரெண்டு வரிக்கு மேல இருக்கக்கூடிய அடுத்த இரண்டு வரிகளை பார்ப்போம்னு சொல்லிண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.